I like you. மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன்னாலே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன்மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. பச்சை கிளி கூட்டம் என்ன சொல்லி பறக்கிறது, நம்மை கண்டு நானே இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி தள்ளி போகிறது. எங்களின் கதை கேட்டு தலையாட்டுது தாமரை பூ. மயிலே நான் ஆடிய கதையை நீ பேசு. மல்லிகை பூவை மல்லிகை பூவை பார்த்தாயா, கிடையாது எந்த அலைகள் வந்தாலும் எங்கள் சொந்தம் உடையாது. சுற்றி சுற்றி வரவே பட்டு தென்றல் காற்று இங்கு என்ன பார்க்கிறது. மொட்டு விடும் மலரை காஞ்சிப்பட்டு நூலில் கட்டித்தர கேட்கிறது. நிலவே இது கொஞ்சம் கிளிகளின் இசை பாட்டு. மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க கூட்டாயா. ஆயிரம் கோடிகள் செல்வம் அது யாருக்கு இங்கே வேண்டும். அரைமுடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும். பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க கூட்டாயா. வெண்பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க கூட்டாயா.